மன்மதனுக்கு மாலை இட்டாயே, மன்மதனுக்கு மாலை இட்டாயே, மாதே மன்மதனுக்கு மாலை இட்டாயே, அடி மாதே மன்மதனுக்கு மாலை இட்டாயே, அடி மாதே மன்மதனுக்கு மாலை இட்டாயே, அடி மாதே ஜன்ம மதில் சுகீர்த்தி நீதாடி, மல்மதனுக்கு மாலையிட்டாயே, அடி மாதே ஜன்ம மதில் சுகீர்த்தி நீதாடி, மல்மதனுக்கு மாலையிட்டாயே. மன்மதனுக்கு மாலையிட்டு, மன்மதனுக்கு மாலையிட்டு, மன்மதனுக்கு மாலையிட்டு, மாலைதனை கைப்பிடித்து மன்மதனுக்கு மாலையிட்டு, மாலைதனை கைப்பிடித்து கனத்த நோன்பு நோற்றது போல் கிடைத்ததே பாக்யமடி, கனத்த நோன்பு நோற்றது போல் கிடைத்ததே பாக்யமடி. மல்மதனுக்கு மாலையிட்டாயே, அடி மாதே ஜன்ம மதில் சுகீர்த்தி.